எனக்கு யாராவது ஒரே ஒரு வாலண்டியர் ஸ்டேஜுக்கு வரணும். உன் பேர் என்னம்மா? ரிஸ்வானா. காலையில கனவு, ஃபர்ஸ்டா ஸ்டேஜ் ஏறவங்களுக்கு 500 ரூபாய் கொடு, புது நோட்டு 500. போமா போமா. நெஜ நோட்டுன்றத எல்லாருக்கும் ஒரு வாட்டி காமிச்சிரு, தூக்கி. லைட்டா வயிறு எரியுதா? ஐயோ நம்ம போயிருக்கலாமேன்னு தோணுதா? நான் ரிஸ்வானா வாண்ணா கூப்பிட்டேன், ஒரு வாலண்டியர் இருந்தேன்னு கூப்பிட்டேன். மீதி இருக்கிற 1500 பேரும் உட்காந்துன்னு சேர தேய்ச்சின்னு இருக்கிறீங்க, கை கூட மேல. அட்லீஸ்ட் மத்த ஹாலுங்களையாவது 10 கை மேல போகும். 3 பேர் எழுந்து நிப்பாங்க, ஒருத்தவங்க வேகமா ஸ்டேஜுக்கு வருவாங்க. இங்க ஒரே ரிஸ்வானா தான் எழுந்தது வந்தது, மித்ததெல்லாம் அப்புறம். வாய்ப்பு எல்லாருக்கும் பொதுவா தானே வந்துச்சு, பொதுவா தானே வந்துச்சு. ஒருத்தவங்க பயன்படுத்திட்டாங்க, மீதி 499 பேரு அதை நழுவ விட்டுட்டாங்கன்னா என்ன காரணம்? முதல் காரணம், மொத்தம் 3 காரணம் தான், நிறைய காரணம் கிடையாது. வெக்கம். என்னது? சாதா வெக்கம் இல்ல, வெக்கம். நீங்க நான் முன்னாடி வந்தேன்னா இங்கிலீஷ்ல ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அவமானப்படணும். என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அடுத்தவன் சிரிப்புக்காக நீ யோசிச்ச செகண்டு வாய்ப்பு வேற யாருக்கோ போயிடுச்சு. பயம் வெக்கத்தால இந்த வாய்ப்பை எத்தனை பேரு